ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நமஸ்ஸர்வேபியஹ. திருப்பாவையிலே உள்ள திருநாமங்கள் அவற்றை பற்றியதாக உபன்யாசத் தொடர் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஐந்தாவது பாசுரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய திருநாமாக்களை பற்றி அடியேன் விண்ணப்பிக்க பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த ஐந்தாவது பாசுரம் மிகவும் பிரசித்தமானது. அத்தனை பாசுரங்களிலேயும் உள்ள ஒவ்வொரு திருநாமாக்களிலேயும் அந்த எண்ணிக்கையை காட்டிலும் இந்த பாசுரத்திலேதான் அதிகமானதான திருநாமங்கள். ஒரு பாசுரம் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு திருநாமங்கள் உள்ளனவோ அதிலே இந்த பாசுரத்திலேதான் அதிகமான திருநாமங்கள். மாயன், மண்ணு வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், ஆயர் குலத்து நிற்றோன்றும் அணிவிளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று ஐந்து திருநாமாக்கள் உள்ளன. இவற்றை பற்றி உபன்யசிக்க வேண்டுமாயின் நிச்சயமாக ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆக அவகாசம் தேவைப்படுமானாலும் இவற்றை பற்றி ஒரு சுருக்கமாக இங்கு இந்த கமிட்டியார்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே சொல்லப்படுகின்றது. மாயன் என்கின்றதான சப்தம் ஆச்சரிய சேஷ்டித்தங்களை சொல்லக்கூடியது. கிருஷ்ணனினுடைய பிராதான்யத்தையும் பிராதமியத்தையும் கிருஷ்ணனினுடைய முக்கியத்துவத்தையும் அவனுடைய லீலை பற்றி பேசுங்கால் அவனுடைய லீலைகள் தான் மனத்திற்கு வருகின்றன. பாகவதாளுக்கு கிருஷ்ணன் என்றால் மாயாவி என்ற அர்த்தம். கிருஷ்ணன் என்றால் நிச்சயமாக அனைத்து மக்களினுடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்பவன் என்று அர்த்தம். கிருஷ்ணன் என்றால் நாம் பெரியவர்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ அர்த்தங்கள் ஆனாலும் கூட லோகத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவன் என்கின்றதான பல அர்த்தங்கள் நாம் அந்த நாமாவிற்கு நிருக்தி ரூபமாக சொன்னாலும் கூட கிருஷ்ணன் என்றால் ஏமாற்றுக்காரன், கிருஷ்ணன் என்றால் என்ன செய்கிறான் என்று தெரியாத மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவன். அதாவது அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அறியப்படாமலிருந்து நன்மையை பயக்கக்கூடியன என்பது நாம் அறிந்திருக்கக்கூடியதே அவனுடைய ஒவ்வொரு லீலையினாலேயும் இதை நாம் அறிகின்றோம். அப்படி அத்தியந்தம் ஆச்சரியமானதான சேஷ்டித்தங்களை கொண்டிருக்கக்கூடியவன், லோக விலட்சணமானதான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவன், லீலைகளாலே அனைத்து பெயர்களினுடையதான மனசையும் கொள்ளையடிக்கக்கூடியவன். இந்த நாமா வேறொரு பாசுரத்திலேயும் வரக்கூடிய காரணத்தினால் இங்கு இது அதிகமாக விவரிக்கப்படப் போவதில்லை. இதோடு நிறுத்திக் கொள்ளப்படுகிறது மாயன். மண்ணு வடமதுரை மைந்தன், பெருமாள் வடமதுரைக்கு ஒரே பிள்ளையாம். அதாவது லோகத்திலே எத்தனை பிள்ளைகள் தான் இருந்தாலும் கூட இவன் ஒருவன்தான் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களாலேயும் மிகச்சிறந்ததான புத்திரன் என்று கொள்ளப்படக்கூடியவனாம். மண்ணு வடமதுரை மைந்தன், அவன் 4 பேருக்கு ஒரு குழந்தையாய் அவதரித்தான் என்று பெரியவர்கள் சொல்லக்கூடியதான வழக்கம். ஆனால் வியாக்கியான கர்த்தாக்கள் அவன் தேவகி வசுதேவாளுக்கு மாத்திரம் புத்திரன் இல்லை, நந்தகோபருக்கும் யசோதைக்கு மாத்திரம் புத்திரன் இல்லை, அந்த ஆயர்பாடியிலே மடமதுரை முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைவராத்து பிள்ளையாகவும் இருந்தானாம். அவன் பாட்டில் எல்லாராத்திலையும் சுதந்திரமாக போவான், அங்கே போய் அந்த பாத்திரத்தை உருட்டுவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலே எல்லாரும் நம்மாத்து பையன் என்று நினைத்துக் கொண்டார்களாம். சில நேரங்களிலே அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடியது கூட வழக்கம் உண்டு. நம்மாத்து பசங்களையே கூட நாம் கோபித்துக் கொள்வது உண்டு. காரியங்களை எல்லாம் அவசரமாக ஏதேனும் பண்ணும் பொழுது நாம் கோபித்துக் கொள்வோம். அந்த மாதிரி கிருஷ்ணனுடையதான சேஷ்டைகளை தாங்காமல் சில சமயம் அவர்கள் கோபித்துக் கொள்வதும் கூட இருக்கலாம். அவ அம்மாவிட்ட வந்து இப்படியெல்லாம் உன் பிள்ளை பண்றான்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்தாலும் கூட அவன் மண்ணு வடமதுரை மைந்தன். வடமதுரை அதிலேயே மண்ணு வடமதுரை என்பதற்கு பெருமைகளை காண்பித்திருக்கிறார்கள். அந்த க்ஷேத்திரம் அத்தியந்தம் திவ்யமானதான க்ஷேத்திரம். அந்த வடமதுரையினுடைய ஒரே புத்திரனாய், ஒரே என்பது விலட்சணமானதான தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதாய், பிறர்களிடத்திலே இல்லாத அத்தியந்தம் விலட்சணமானதான தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதான அந்த ஒத்த ஊருக்குமே ஒரே புத்திரன் போலே மொத்த ஊரினும் கொண்டாடக்கூடியதான நம்மாத்து பையன் என்று கொண்டாடக்கூடியதான மண்ணு வடமதுரை மைந்தன். அந்த வடமதுரைக்கு இருக்கக்கூடியதான பெருமை, அதிலே மண்ணு என்ற காரணத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான விலட்சணமானதான வைபவங்கள் இவற்றையெல்லாம் வியாக்கியானங்களிலே கண்டுகொள்ளக்கூடியது. மண்ணு வடமதுரை அதனுடையதான மைந்தனாய், அதனுடையதான விலட்சணமானதான ராஜாவாய், அந்த ஆத்து மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நம்மாத்து பையனாய் விளங்கி இருக்கக்கூடியவன் மண்ணு வடமதுரை மகிந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், யமுனை பெருநீர் யமுனை தூய பெருநீர் யமுனை அதிலே உறைந்திருக்கக்கூடியவன் என்கின்ற காரணத்தினாலே மற்ற நதிகளுக்காட்டிலும் விலட்சணமானதான பெருமையை கொண்டிருக்கக்கூடியது, அத்தனை நதிகளை காட்டிலும் அத்தியந்தம் வைபவத்தை கொண்டிருக்கக்கூடியதாக காண்பித்திருக்கிறார்கள் யாதவாபிஷேகத்திலேயும். சுவாமி மற்ற நதிகளை காட்டிலும் கங்கையை காட்டிலும் கிருஷ்ணன் தீர்த்தமாடினதுனால கிருஷ்ணேன கிருதாவகாஹா என்று காண்பித்திருக்கின்றார். அப்படி அத்தியந்தம் விலட்சணமான ஏதோ கொஞ்ச போகிறோம் ஜலம் இல்லையாம், அது ஆழமான ஜலம் கொண்டிருக்கக்கூடியவராம், நிறைய மீன்கள் பெரும் மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடியதாம், ஜஷங்கள் எல்லாம் பெரும் மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடியதாம், சாதாரண நீர்நிலையில பெரும் நீர்கள் சுறாக்கள் முதலியவைகள் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி திமிங்கலங்களும் சுறாக்களும் பெரிய பெரியதான மீன்களும் கூட இருக்கக்கூடிய ஆழமான தீர்த்தம் அது, அப்படிப்பட்டிருக்கக்கூடியதான பெரு நீர் அதிலே கொஞ்சம் கூட அழுக்கு என்பது கிடையாது, கர்தமம் என்பது கிடையாது, தமஸ்தை போக்கடிக்கக்கூடியதாக பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கின்றதே தவிர மனிதர்களினுடையதான மனசிலே இருக்கக்கூடிய கருப்புகளை எல்லாம் தமசுகளை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. காலிந்தி கலிம் தமயதீதி கலிந்தன், அந்த கலிந்த மலையிலிருந்து பாபத்தை போக்கடிக்கக்கூடிய கலிந்த மலையிலிருந்து அவதரித்து காலிந்தியாக வந்திருக்கக்கூடியவள், மேலும் கிருஷ்ணனினுடையதான தீர்த்தத்தினாலே ஸ்நானத்தினாலே விலட்சணமானதான தன்மையை கொண்டிருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டிருக்கக்கூடியதான யமுனை அதிலே இருக்கக்கூடியவன், அதிலே தீர்த்தமாடக்கூடியவன், அதனாலே பெருமாள் தன்னுடையதான சரீரம் முழுவதுமாக ஒரு கவி காண்பித்தார், பெருமாளினுடைய திருவடியிலிருந்து அவதரித்ததான பெருமை அதற்கு கங்கைக்கு, ஆனால் அதை காட்டிலும் இது சுவாமி தேசிகனை காண்பிக்கின்றார், அதை காட்டிலும் இது அதிகமான பெருமையை கொண்டது. ஏன்னா கிருஷ்ணேன கிருதாவகாஹா, அப்போ அத்தனை பேராலையும் மான்யதமமாக ஆகியிருக்கக்கூடியதான இந்த நதி யமுனை, அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவன், ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு, அந்த ஆயர்குலத்திலே காணப்படக்கூடியதான அத்தியந்தம் விலட்சணமானதான ஒரு விளக்கு தேஜஸ் என்று காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாச்சியார்த்தம், ஆயர்குலத்திற்கும் கூட பெருமையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது, அஞ்சுகுடி பிறப்பு இடது வலது அறியாதவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வம்சத்திலே அவதரித்து அந்த ஆயர்குடி மிகச்சிறந்ததான உயர்ந்ததான ஒரு ஒரு குலமாக ஆக்கப்பட்டது எம்பெருமானனுடைய அவதாரத்தினாலே, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு என்று அப்படிப்பட்டதான விலக்ஷணமான மிகவும் பெருமை கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தேஜஸ்ஸாக இருந்திருக்கக்கூடியவன், சூரியன் பிரகாசிப்பதற்கு பரமாத்மாதான் காரணம், ஜெயந்தி சம்பவம் தாம என்று சுவாமி காண்பித்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தினுடைய விஷயங்களிலே இவைகளெல்லாம் காணப்பட்டிருக்கின்றன. சூரியனுடையதான கிரணங்களும் பிரகாசிப்பதற்கு, சூரியனே பிரகாசிப்பதற்கு தானே காரணம் என்று காண்பிக்கின்றான். இப்படி அத்தியந்தம் பிரகாசமாக இருக்கக்கூடிய யாதொரு திவ்ய தேஜஸ் உண்டோ அந்த தேஜஸ் அணி விளக்கு, விளக்கு தன்னையும் காண்பித்து பிற வஸ்துக்களையும் காண்பிக்க வல்லதான காரணத்தினாலே எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அனைவருக்கும் ஞானம் ஏற்பட்டு அதனாலே அவர்கள் ஆத்ம ஞானத்தையும் பெற்று பரமாத்ம ஞானத்தையும் பெறுகின்றார்கள் என்கின்றதான அர்த்தத்தை உணர்த்துவதற்காக விளக்கு என்கின்றதான பதம், அணி விளக்கு அலங்காரமான விளக்கு பிரகாசமான விளக்கு பார்ப்பதற்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதான விளக்கு ஒரு அலங்கார பூதமானதான விளக்கு. ஆனால் இதில் ஒரு இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது. எங்கேயோ பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனார் நம்ம மதுர கவிகள், கிட்டத்தட்ட கிருஷ்ணன் எழுந்தருளி இருந்த இடத்திற்கு போய்விட்டார், அங்க ஒரு விளக்கு இருந்திருக்கிறது, அதாவது கிருஷ்ணன் ஆகிறதான விளக்கு, அந்த ஊர் வரைக்கும் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்காக அந்த திவ்ய தேஜஸை பார்ப்பதற்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் எங்கேயோ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கடைசியில் சந்தியாவந்தனாந்தத்தினுடைய முடிவில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தார், தெற்கு பக்கத்தில் பார்த்தார், சந்தியாவந்தனாந்தத்தில் கடைசியில் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்ரீரங்க மங்கள நிதிம்னு சொல்லி தெற்க பார்த்துருக்கார். அப்படி தெற்க பார்த்த பொழுது ஒரு மகா தேஜஸ் ஒன்று ஆக்கர்ஷித்தது. எந்த ஒரு திவ்ய தேஜஸினாலே ஆகர்ஷிக்கப்பட்டு தெற்குலேருந்து தன்னுடைய திருக்கோளூர்லேருந்து வடக்குல அவ்வளோ தூரம் மதுரை வரைக்கும் பெருமாள் சேவிக்கத்திற்காக எழுந்தருளினதான மதுர கவிகள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே போன பிறகு தெற்கு பக்கத்தில் ஒரு தேஜஸை பார்த்தார். அந்த தேஜஸ் இன்னும் திவ்யமாக இருந்தது. அதை அதை அடையாளமாக கொண்டு தெற்கு பக்கம் திரும்பி வந்துட்டார். அங்கே இந்த பெருமாளை சேவிக்காம வந்துட்டார், கிருஷ்ணனை சேவிக்காம வந்துட்டார் அவருடையதான காலத்திலேயே. அப்படி கிருஷ்ணனை சேவிக்காம வந்து இந்த ஒரு தேஜஸ் ஆக்கர்ஷிச்சுது. அது கடைசியில் ஒரு புளிய மரத்தினுடைய பொந்தில் இருந்திருக்கக்கூடியது, அவருடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை வந்து சேவித்தார் என்பதாக சரித்திரங்களிலே காண்பிக்கிறார்கள். இப்பொழுது இதில் உணர வேண்டியது என்னன்னா, அணி விளக்கு பெருமாள் மகா தேஜஸ்வியாக இருந்தாலும் தன்னுடையதான கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஆழ்வாரினுடைய தேஜஸ் அதிகமாக தன்னுடைய சங்கல்பத்தினாலே காண்பித்து தன்னை குறைத்து கொண்டானே, இதெல்லாம் தான் மாயத்துவம், பெருமாளினுடையதான மாயம். பெருமாள் நினைச்சிருந்தான்னா தன்னுடையதான தேஜஸ்ஸை இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடியவரை மறுபடியும் அந்த பக்கம் இழுத்துன்னு போகக்கூடிய அளவுக்கு அத்தியந்தமான ஒரு தேஜஸ்ஸை ஆக்குவானேன், அவருக்கு அவ்வளவு தேஜஸ்ஸை கொடுப்பானேன்னார். அதுதான் மாயத்துவம் அப்படிங்கிறது. அப்படி அணி விளக்காக இருக்கக்கூடியவன். ஆனால் அந்த இடத்துல உத்தமூர் சுவாமி மணி விளக்கு என்றே வியாக்கியானமும் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்குன்னு. மணி விளக்குன்னா ஒரு ரத்தனம் மாதிரி. ரத்தனத்துக்கு சுவாமியே ஸ்தோத்திர ரத்தன வியாக்கியானத்திலே ரத்தனம் என்பதனுடையதான பெருமையை காண்பிக்கிற பொழுது அந்த மானதம் அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். அதில் ஒரு முக்கியமானதான ரத்தனம்னாக்க அதை வச்சுட்டுருக்கிறவளுக்கு பெருமையாக இருக்கும், அதை நல்ல தேஜஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் சொல்லி கடைசியில் அதை இடுப்பிலே முடிந்து வைத்து செல்லலாமா இருக்கை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா. ஒரு மணியை நல்ல ஒரு கோடி ரூபா பெறக்கூடியதான, லட்சாதி லட்ச ரூபா பெறக்கூடியதான மணியை பைசாவாக எடுத்துகிட்டு போனோமானா பெரிய பெரிய பெட்டியில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும், இவன் நிறையா பைசா எடுத்துகிட்டு வரான்னு தெரியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு நல்ல திவ்ய தேஜஸாக இருக்கக்கூடியதான ஒரு ரத்தன மணியை எடுத்து இடுப்பிலே முடிந்து வைத்து செல்லலாமா இருக்கை, அதுக்கு கம்பீரம் பெருமை எல்லாம் இருக்குது, அதை சுகமாக நம்ம இடுப்பில் முடிஞ்சின்னு போயிடலாம், ஒரு சட்டை போட்டுட்டு இருந்தோம்னா பாக்கெட்டில் வச்சுன்னு போயிடலாம்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி குட்டியாக இருக்குது, அதை எடுத்துட்டு செல்லலாம் மாதிரி இருக்குது, அதனால் பெருமை இருக்குது, அதுக்கு அதிகமானதான மதிப்பு இருக்குது, அதை கொண்டவாளுக்கு அத்தியந்தம் கொண்டாட்டம் இருக்குது, அவளை எல்லாரும் லோகத்தவர்கள் எல்லாம் மதிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சுலபமாக எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த மணி விளக்கு இருக்கே தேஜஸ் ஆகிறதான ரத்தனமாகிறதான இந்த கிருஷ்ண தேஜஸ் கிருஷ்ண ரத்தனம், அது அதை கொண்டவாளுக்கு பெருமை ஏற்படுறது என்ன, அதை கொண்டவாளுக்கு என்ன மதிப்பு ஏற்படுறது, இவன் கொண்டிருக்கான்னே தெரியாமல் அது இத்தினோண்டு நீவார சூக்கபத்தன்வி அதுக்குள்ள தசியா சிகாயா மத்தியே அப்படின்னு எழுந்துருள் இருக்கக்கூடியது இருக்கிறது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதாவது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த வஸ்துவை பார்க்க முடியாது. அந்த வஸ்து கொண்டவாளினுடையதான முகத்தில் திவ்ய தேஜஸை பார்க்கலாம். அப்படிப்பட்டதான திவ்ய தேஜஸானது மணி விளக்கை அப்படின்னு சுவாமி காண்பித்தார். அப்படிப்பட்டதான மணி விளக்கை அப்படிங்கிறதான இந்த நான்கு விசேஷணங்களை காண்பித்து ஐந்தாவது விசேஷனம் ஒரே ஒரு முறை மாத்திரம் வரக்கூடியது. இதில் மாயனை மணிவண்ணனையில் கூட அது மறுபடியும் சொல்லிக்கலாம், மணியை பற்றியது. ஆனால் அடுத்ததான நாமா தாமோதர நாமா, அந்த தாமோதர நாமா இங்கு மாத்திரம்தான் காணப்படக்கூடியது, அற்புதமானதான நாமாவாகும். ஏனெனில் பெருமாள் கட்டுப்பட்டான் அதை பற்றி அத்தனை ஆழ்வார்களும் கூறியிருக்கிறார்கள், அத்தனை ஆழ்வார்களும் அனுபவித்திருக்கிறார்கள். அவன் கட்டுப்பட்டது நம்மை விடுவிப்பதற்காக என்பது, அவன் நம்மை விடுவிப்பதற்காக கர்மவசியனாய் இல்லாத அவன் இங்கு அவதரித்து எதனாலேயும் கட்டப்பட்டிராததான வைபவத்தை கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய அம்மாவினாலே கட்டுப்படுவானாயிருந்து அதை எண்ணி பார்க்கக்கூடிய நமக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சம்சார கட்டிலிருந்து சம்சார தலைகளிலிருந்து நமக்கு விமுக்தியை அளிக்கின்றான் என்பது பெரியவர்களினுடையதான அனுபவம், ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடையதான அனுபவம். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அப்படிப்பட்டதான எம்பெருமானினுடையதான ஒரு பெருமையை சொல்லக்கூடியதான திருநாமா தாமோதர திருநாமா. தாம என்றால் கயறு என்ற அர்த்தம், உதரம் என்றால் திருவயிறு என்ற அர்த்தம். தாம உதரே எஸ்ய சஹா எவனுடைய வயிற்றினிலே தாமை இருக்கின்றதோ அவன் அவன் அம்மா கட்டின தழும்பு கூட தெரிகிறதாம். அவ்வளவு ராசிக்கியத்தோடைய அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். அது எவ்வாறு நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது என்றால், இவற்றை ஆழ்வார்கள் நன்ன ஈரத்தமிழிலே அற்புதமாக அனுபவித்திருக்கிறார்கள். தெளியாத மறை நிலங்களையெல்லாம் தெளிகின்றோம் என்று சுவாமி காண்பித்து அவற்றினுடைய சாரத்தை எடுத்து பிழிஞ்சு நம்மளுக்கு சாதிக்கக்கூடியதுதான் யாதவாபிதயம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று நம்மாழ்வாரை கூறுவோமானால் அதனுடையதான மொத்த சாரத்தையும் வாங்கி தன்னுடைய பாசுரங்களிலே திருமங்கை மன்னனினுடையதான கலியன் உரை குடிகண்ட கருத்துடை கொண்டதான சுவாமி தேசிகன் அத்தனை சாரத்தையும் இங்கு கொடுப்பார். அவர் ரெண்டு பேரும் கிருஷ்ணனை அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் ரெண்டு ஆழ்வார்களும். அதை ஒரு 4-5 ஸ்லோகங்களிலே யாதவாபிதயம் 4வது சர்க்கத்தில் இந்த கிருஷ்ணனினுடைய பாலலீலா வர்ணனாவசரத்திலே காண்பிக்கின்றார் தாமோதரத்துவத்தை. யசோதா நினைத்தாளாம் இவன் இந்த நவநீத சௌரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். எப்ப பார்த்தாலும் எதையாவது தயிரை திருடுறது, அதை திருடுறது, வெண்ணையை திருடுறது, அதை சாப்பிட்றது, நெய்யை எடுக்கிறது, உருட்டுறது, இதையே பண்ணிட்டு இருக்கான். குடம் 2 குடங்களை எல்லாம் உருட்டக்கூடியவனாக இருக்கிறான்னு இதை பார்த்தாலாம் அந்த தொல்லைய தாகலையா. அடுத்த காரியம் என்ன பண்றான் அப்படின்னா, எந்த வேளையில பால்லாம் கறக்க வேண்டாமோ அந்த வேளையில பால் கறக்கிறதுக்கு முன்னாடி குட்டிகளை எல்லாம் அந்த கன்று குட்டியெல்லாம் அவுத்து விடுறது வழக்கம். அது போய் ஊட்டும். இவன் பாட்டில் அகாலத்தில் போய் அந்த கன்று குட்டிகளை அவுழ்த்து விடுறான். அதுங்க போய் பாலை சாப்பிட்றது. பாலை சாப்பிட்டா அது அதுக்கும் உடம்பு கெட்டு போகிறது. பால் இவாளுக்கு கிடைக்காம ஒன்றும் இல்லை. இவாளெல்லாம் வள்ளல் பெரும்பசுக்களை கொண்டவா, அவளுக்கு பால் ஒன்றும் குறைஞ்சி போய்டுறதேங்கிறதான வருத்தத்தில் இல்லை. அந்த வட்சத்துக்கு கன்றுக்கு போய் உடம்பு கெட்டு போய் ஜீரண சக்தி இல்லாமல் அது ரொம்பவும் அதிகமாக சாப்பிட்டு அதுக்கு ஏதாவது கெடுதல் வரப்போகிறதுங்கிற காரணத்தினால கட்டி வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னார், இவனுடையதான அந்த பால லீலை சேஷ்டித்தம் அவனுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுறான். அதனால இப்படி அகால தோகனம் இல்லாததான அகாலங்களிலே போய் கறக்க வேண்டியதான வேலை இல்லாத வேலையில போய் இவன் இந்த மாதிரி மாடுகளை எல்லாம் ஊட்ட வைக்கிறான், கண்ணு குட்டிகளை எல்லாம் மாட்டை ஊட்ட வைக்கிறான். இதெல்லாம் பார்த்தான். இப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடியதும் சொல்ல மாட்டாததும் சிந்திக்க கூட மாட்டாத அளவுக்கு இருக்கக்கூடியதான பெரும் தொல்லையை பண்ணிட்டு இருந்தானா. ஒரு நாள் இவனை கட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எதுல கட்டி வைக்கலாம் அப்படின்னா, அங்க பக்கத்துல ஒரு உரல் இருந்தது. அந்த உரல் சுவாமி காண்பிக்கிறார். அந்த உரல் என்ன பாக்கியம் பண்ணிட்டு தெரியுமா, ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறோம், நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பந்தம் வரணும். யோகம்னாலே ரெண்டு நுனை சேரணும் இல்லையோ, அதுதானே யோகம். நம்முடைய மனசுங்கிறது பெருமாளினுடையதான திருவடிங்கிறதுல போய் நிற்கிறது அப்படின்னா திருவடிக்கும் மனசுக்கும் ஒரு யோகம் ஏற்படுறது, அந்த ஒரு சேர்க்கை. இப்போ என்னடா பாக்கியம்னா, பெருமாளினுடையதான திருமேனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உலூகலம் அந்த பந்தம், அதாவது உரல், இது ரெண்டுத்தையும் கட்டி வச்சாலாம். அதாவது உரல்ல பெருமாளை கட்டினாள் அப்படிங்கிறத சுவாமி காண்பிக்கிறார். உலூ கலே குத்திரச்சிதாத்த புண்ணிய, அது என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதுல போய் பெருமாளை கட்டி வச்சாலே, பெருமாளையும் அதையும் சேர்த்து வச்சாலே, நாமெல்லாம் அத ஜடமானது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன பாக்கியம் பண்ணித்தோ அதுல போய் கட்டினா, பெருமாளுக்கும் அதுக்கும் இப்போ ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆத்த புண்ணியே பந்தும் சதாம் பந்துமியே ஷமாதா, அப்படிப்பட்டதான அந்த சதாம் பந்தும் பெருமாளை அவள் அம்மா, அவனுடைய அம்மாவாகிறதான யசோதையானவள் பந்துமியேஷ அவனை போய் கட்டத்துக்கு பார்த்தாள்னர், கட்டுறதுக்கு விரும்பினாள்னர். அவனை போய் கட்ட முடியுமா, அவனை ஒருத்தர் அடக்கி ஆளலான்னா அவாதான் அடியவர்க்கு மெய்யன் அவன். ஆனா அவனை கட்டி போட பார்த்தா, எங்கேயுமே அவன் அடங்காக இருக்கக்கூடியதான ஒரு யானை மாதிரி இருக்கக்கூடியவன், அவனை போய் கட்டி போட பார்த்தாளாம். ஆனா பெருமாள் என்ன பண்ணார், இந்த கண்ணினும் சிறு தாம்பினால் அந்த வியாக்கியானத்துல கட்டுற பொழுது காண்பிக்கிற பொழுது பெரியவாள்லாம் அவ கட்டி எடுத்துட்டு வந்தா. பெருமாள் என்ன சின்ன குழந்தை, அவனுடைய உதரம் எவ்வளோ இருக்கும், வயர் எத்தனை உண்டு இருக்கும், அதை கட்டுறதுக்கு எவ்வளோ வேணும் அதுக்கு கயறு, அதையும் அதுக்கு உரல்லையும் கட்டுறதுக்கு எவ்வளோ வேணும். உரல்ல ஒரு நுனியை கட்டி வச்சிருக்கா. இப்போ பெருமாளினுடையதான திருவயிற்றில் அதை எடுத்து கட்டணும். ஆனால் இவ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான கயறு கொஞ்சம் போகிறோம் எடுத்துகிட்டு வந்தா, சின்ன குழந்தைக்கு சின்னதாக இத்தினுண்டு ஒரு அருணா கயிறு கீழே கட்டியிருக்கா, அந்த அளவுக்கு இருந்தால் போருமோ இல்லையோ. அவள் எடுத்துகிட்டு வந்தா, எடுத்துகிட்டு வந்து கட்டி பார்த்தான்னா அது கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது. சரி ஏதோ கொஞ்சம் போகிறோம் நம்ம தப்பான அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் போல இருக்குன்னு மறுபடியும் உள்ளே போனால், இன்னும் கொஞ்சம் போகிறோம் அந்த கயிறு எடுத்துகிட்டு வந்தால், ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டால், முடிச்சு போட்டு இப்போ போட்டால் நிச்சயமாக அது அதிகமாக தானே இருக்கணும், மறுபடியும் அவள் அளக்கிறா அதை கட்டுறா, கட்டினா மறுபடியும் அதே அளவு குறையிறது. சரி ஏதோ பிரமை போல இருக்குது நம்மளுக்கு, நம்ம சரியாக சேர்க்கலை போல இருக்குது, இந்த கயிறு தானா இல்லை போல இருக்குது, இது ஏதோ அந்த பக்கம் அறந்துருக்கு போல இருக்குது, என்னமோ நினச்சிண்டா மறுபடியும் உள்ளே போனால் எடுத்துகிட்டு வந்தால் இப்படி வந்து பெருமாளுக்கு அவள் கயிறை சேர்க்கறதும் பெருமாள் திருவயிற்றில் அதை வைக்கிறதும் மறுபடியும் அதே அளவு அது குறையறதும் இப்படியே இருந்து தான் உள்ளே போய் கயரை எடுத்து கயரை முடிச்சு போட்டு பெருமாள் திருமேனியில் அதை சாத்தி அது மறுபடியும் குறைஞ்சிருக்கு, மறுபடியும் உள்ளே போகுதல், மறுபடியும் கயரை எடுத்தல், மறுபடியும் கயரை கட்டுதல், பெருமாள் திருமேனியில் பட்டுதல், இந்த அளவு குறையிறது. இதை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணியே அவளை சிராந்தையாயிட்டாலாம் அந்த யசோதா. இது எங்கே இருக்குன்னு இந்த பாகி, இந்த ஒரு அனுபோகம் இந்த மாதிரி இருக்குங்கிறதான அனுபோகம் வியாக்கியானாதிகள் எல்லாம் காண்பித்திருக்கக்கூடியதை ஒரு ஸ்லோகமா ஆக்கினார் சுவாமி. ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம். தாம அகிலம் சம்ஹிதமபி, அபூர்ணமாகவே இருக்கா, கொண்டு போய் உள்ளேந்து எடுத்துட்டு வரப்பட்டதான கயர், மொத்த கயர் அது எத்தனை சம்ஹிதம் சேர்த்து வைக்கப்பட்டது அதெல்லாம் எடுத்து முடிச்சு போட்டாலும் கூட அபூர்ணம். நிரீக்ஷ்ய நிர்விண்ண தியோ ஜனன்யாக, அதனால அவளுக்கு ரொம்ப சிரமையா சிராந்தையாயிட்டாளாம், சிரமப்பட்டாளாம், அப்படியே வேர்க்க விறுவிறுக்க இருந்தாளாம். அதை பார்த்து அம்மாவினுடைய இந்த சிரமத்தை பார்த்து பெருமாள் சங்கோச்ச சக்தியாச பபூவபந்தியா, தன்னுடையதான தன்னை குறுக்கிக்கிறதுங்கிறதான சக்தியினால அவளுக்கு கட்டுப்பட்டானாம், அவள் கட்டுறா மாதிரி ஆனானாம். அப்படி இவ்வளவு நேரம் ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருந்த, போக்கு காண்பித்துக் கொண்டிருந்த, தன்னுடைய பாரம்யத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அம்மா மாத்திரமே உணரக்கூடியதான அந்த விஷயத்தை இப்போ குறைத்து கொண்டு ஒரு சின்ன குழந்தையாக இருந்து அதனுடையதான இடுப்புல கயிறு கட்டுவதற்கு அவன் அனுமதி தான்ங்கிறதாக வியாக்கியானாதிகளில் இருக்கக்கூடியதை சுவாமி அற்புதமாக ஒரு ஸ்லோகமாக்கினார். இப்போதான் அவளுக்கு கொஞ்சம் போறோம், என்னடா அது நம்ம குழந்தை என்ன எடுத்ததுக்கு, எத்தனை கட்டினாலும் நமக்கு வரலையேன்னு பயந்துட்டு இருந்தவளுக்கு அம்மா இந்த மாதிரி எல்லாம் வேர்க்க விறவிறுக்க கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு மாத்ரு ஹிதத்தினுடைய புத்தியினாலே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுவதற்காக அடக்கி கொண்டான், குறுக்கி கொண்டான். குறுக்கி கொண்டவனின் குறுக்கிலே அவள் ஒரு கயரை இட்டாள். இப்பொழுது கயறு கட்டியாயிடுது, உழுவு காலத்திலேயும் பெருமாளுக்கும் கயறு கட்டியாயிடுது. இதுக்கப்புறமா அது அந்த கயரோட இழுத்துண்டு போய் உரலோட இழுத்துண்டு போய் அதுக்கு மேலே மருத மரங்கள் இரண்டுக்கு நடுவில் போய் அவைகள் எல்லாம் நாரதருடைய சாபத்தினாலே யக்ஷர்களாக இருந்திருக்கக்கூடியதனுடையதான மோட்சம் நடக்க போகிறது. இந்த விஷயத்தை பெருமாளை கயறில் கட்டி அவருடைய திருவயிற்றையிலே கயரை கட்டி மறுபடியும் அந்த இன்னொரு நுனியை உலக்க உலூக்கலத்தில் கட்டியிருக்கா அப்படிங்கிறதான உரல்ல கட்டியிருக்காங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கலாம். இங்க சுவாமி தன்னுடையதான வேதாந்த வைதுஷ்யத்தை ஒரு காவியங்கள்ல சேர்த்து இருக்கக்கூடியதான அந்த அந்த பரம போக்கியமான ஒரு பரிமளிக்கக்கூடியதான ஒரு கவிதா சக்தி அடுத்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறார். தத்கரத்து நீதி தத்கரத்து நியாயம் அப்படின்னு ஒரு ஒரு நீதி இருக்கு இதுல உபனிஷத்துகள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு, பிருகதாரண்யத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. யார் ஒருத்தன் எந்த மாதிரியாக பெருமாளை உபாசிக்கிறானோ அவன் அதுவாக ஆகுவான் அப்படிங்கிறது தத்கரத்து நீதி. யார் ஒருத்தன் எந்த மாதிரியாக பெருமாளை உபாசிக்கிறானோ, ரங்கநாதனாக ஒருத்தனை பரமாத்மாவை உபாசித்தானால் அவன் ரங்கநாதனாக ஆவான், அதாவது பெருமாளோடைய ஐக்கியத்தை பெற்று ஆனந்தத்தை பெறுகிறான்ங்கிறதாக சாஸ்திரம். இப்போ எப்படி நாம் உபாசிக்கிறோமோ அப்படித்தானே ஆகுவான். அதாவது யதா க்ரது ரஸ்மின் லோகே புருஷோ பவதி, இவன் இந்த இடத்துல எப்படி க்ரதுன்னா இந்த இடத்துல அப்பைய தீட்சிதர் சங்கல்பம்னு சொன்னிருக்கார், நம்ம வியாக்கியானத்தில் அப்படி காண்பிச்சிருக்கார், நம்மளுடைய உபாசனம்னு அர்த்தம். யார் ஒருத்தன் எப்படி உபாசிக்கின்றானோ அந்த உபாசனா பலமாய் பெருமாள் அந்த மாதிரிய பலனை கொடுக்கிறான்னு கீதாதிகள்லாம் காண்பித்திருக்கு. அதை உபனிஷத்தினுடையதான அர்த்தம் இது. இது தத்கரத்து நியாயம். ஒருத்தன் பெருமாளை சயனிச்சின்றிருக்கிறவனா உபாசிக்கிறான் பக்தி யோகத்துலன்னா அவனுக்கு அந்த மாதிரியானதான சேவை சாதித்து அவனுக்கு அந்த மாதிரியானதான பலன் கிடைக்கிறது. ஒருத்தன் பெருமாளை உலகாந்த பெருவாயனாக காண்பிக்கிறான் அனுபவிக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி அவனுக்கு சேவையாகிறது, அந்த மாதிரி அவனுக்கு கிடைக்கப்பெறுகிறது பலன் அப்படிங்கிறது. இப்போ பெருமாளை கட்டி போட்டவனாக ஒருத்தர் அனுபவித்தான்னா அவன் கட்டுப்பட்டவனாக இருக்கணும். யாரு? அந்த ஜீவாத்மா. இப்ப சுவாமி என்ன காண்பிக்கிறார்? பெருமாளை கட்டுப்போட்டவனா இங்க எத்தனை பேர் உபாசிக்கிறோம்? ஆனா அத்தனை பேருக்கும் என்ன, நம்மளுக்கு என்ன சம்சார பந்தமா ஏற்படுறது? அவ எல்லாருக்கும் மோட்சம்தானே ஏற்படுறது. அப்போ தத்கரத்து நீதி இந்த இடத்துல சரியா வரலையே அப்படின்னு கேட்டா, அந்த அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு அத்தியுதமா ஸ்லோகம் காண்பிக்கிறார். பத்தம் ததா பாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்ம பந்தே தபஸ்வினி தத்கரத்து நீதி ராத்யா சவ்ரீடமாரண்ய கதா சுதஸ்தௌ. உபநிஷத்துல இருக்க வேண்டியதான விஷயம் இது. பிருகத் ஆரண்யக பாகத்துல இருக்கு, பிருகதாரண்யக்கத்துல இருக்கு. பிருகதாரண்யக்க உபநிஷத்துன்னு நம்ம சொல்றோம், அது ஆரண்யத்துல இருக்கு. சுவாமி காண்பிக்கிறார், ஏன் தெரியுமா, அது பிருகத் ஆரண்யக்கத்துக்கு ஓடி எடுத்து, பெருசான காட்டுக்கு ஓடி எடுத்து அந்த அந்த மந்திரம். நம்ம இந்த கிருஷ்ணன் விஷயத்துல கிருஷ்ணனை கட்டுப்பட்டவனாக அனுபவிக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் ஏற்படுறதுங்கிறதுனால நம்மளுடையதான இந்த அர்த்தம் தப்பா போயிடுத்தேங்கிற காரணத்தினால ரொம்பவும் வெட்கப்பட்டு அது காட்டுக்கு ஓடி போயிடுதான். மக்களுக்கு நடுவுல தன்னுடைய முகத்தை காண்பிக்க மாட்டாமல் காட்டுக்கு போயிடுதான். பிருகதாரண்யக உபனிஷத்துல இருக்கக்கூடிய இந்த மந்திரம் சுவாமி அது பிருகத ஆரண்யக்கமா இருக்கிறதுனால காட்டுக்கு போயிடுத்துனார். அது பாட்டுக்கு காட்டுக்கு போவானே அப்படின்னா வெட்கப்பட்டு போயிடுதான். என்னடா வெட்கம் அப்படின்னா, நம்மளுடையதான அர்த்தம் அபார்த்தமாய் தவறான அர்த்தமாயிடுத்தே. நாம யார் பெருமாளை எப்படி உபாசிக்கிறானோ அவனுக்கு அந்த மாதிரியான பலன்னு சொல்ல நாம சொல்லி இருக்கக்கூடியதாக இந்த அர்த்தம் மாறி போய் பெருமாளை கட்டுப்பட்டவனா உபாசிக்கிறவாளுக்கு கூட மோட்சம் கட்டுகளில் இருந்து விடுதலைன்னு ஏற்பட்டதுன்னா நாம என்ன பண்ணறதுங்கிறதாக போச்சான். அதனால சவ்ரீடம் ஆரண்ய கதாசு தஸ்தௌ, யார் யாரெல்லாம் இந்த கிருஷ்ணனினுடையதான இந்த தாமோதரத்துவத்தையும் உலூகலத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையையும் அனுபவிக்கிறாளோ, உபாசிக்கிறாளோ, சேவிக்கிறாளோ, அவ எல்லாருக்கும் நிச்சயமாய் விமுக்தி சம்சார பந்தமானது ஏற்படுறது அப்படிங்கிறதாக காண்பித்து பெருமாளினுடைய தாமோதரத்துவத்தை அற்புதமாக சுவாமி யாதவாபிதயத்திலே காண்பித்தார், வர்ணித்திருக்கிறார். அதை இங்கு பாகவதோத்தமாளோட விஞ்ஞாபிக்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு அவகாசம் கிடைத்தது. அதற்காக இந்த கமிட்டியாருக்கு அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ. Thank you.